Oh na na na. தமிழ் செல்வி டேக் யூ ஷாப்பிங் டு த நல்லி போகாதடி தள்ளி தள்ளி தெரியாதா மாமங்கில்லி பாட்டியே தமிழ் செல்வி டேக் யூ ஷாப்பிங் டு த நல்லி போகாதடி தள்ளி தள்ளி தெரியாதா திஸ் ஸ்பைஸ் இஸ் ஹெவி ஓ லா லா லா ரொம்ப நாளா ரெடி ஹாஃப் ரேட்ல வண்டி வாங்கி உனக்கு ஒரு சுத்தி காட்டட்டுமா உள்ளாகாத தியேட்டர்ல என் காதல் போட்டட்டுமா திறக்கவே மாட்டேனே அத முழுசா தருவேனே அம்பலை கழக வேலை செய்யும் கேப்புல கால் பண்ணினா கொஞ்சம் வேணே ஒன்ன பெத்த ஏ அத்த மாமனா தன்ன பூச பண்ணுவேனே மரண மொக்க நீங்கெல்லாம் போட்டாலும் நல்ல வாய் விட்டு சிரிப்பேனே ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு உசுராதான் உனக்கே எழுதித்தாரு மடங்காத நீயும் அடங்காத நானும் மனசோடு மனசு சிங்கானா போதும் பாட்டியே தமிழ் செல்வி டேக் யூ ஷாப்பிங் டூ த நல்லி நீ போகாதடி தள்ளி தள்ளி வாய் இஸ் வலிச்சிங் சொல்லி சொல்லி பாட்டியே தமிழ் செல்வி டேக் யூ ஷாப்பிங் டூ த நல்லி நீ போகாதடி தள்ளி தள்ளி தெரியாதா